பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறது விழுகிறதே உயிர் நனைகிறதே புரியாத உறவில் நின்றேன் அறியாத சுகங்கள் கண்டேன் மாற்றம் தந்தவள் நீதானே முன் பனிய முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே உயிர் நனைகிறதே மறைக்கும் முதல் மழைய என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உயிர் நனைகிறதே எனக்குள் உண்மை நீ ஊற்றிவிட்டாய் மூழ்கினேன்